like motherfuckers yete unna bala pakkam ida pakkam paathe pottala parri mari giravana yete ninga pengalen balle penniyum paathe inda sattathin muchathil yete unna bala pakkam ida pakkam paathe pottala parri mari giravana yete ninga pengalen balle penniyum paathe inda sattathin muchathil yete adha sitta panga pangadatha pottuloda natpukku ella illai kutta nikkum pirivillai urukku theriyum nanum nadanda parakkum visale palli kudathil பண்ணத தப்புள்ள கேட்டுக்கோ புக்ஸுக்குள்ள அஞ்சு பத்து விட்டு செத்து வைப்போம் போனுக்குள்ள அஞ்சு பத்து பொண்ணு நம்பர் வளைப்போம் அழைப்போம் பல பாட்டில அணைக்கும் அடந்த ஆட்டம் எல்லாம் தீ பொறி பறக்கும் காட்சிகள் முடிஞ்சது கதறுண்ட பத்தல்ல இன்னொரு ரன் போக போவோண்ட தப்பில்லை கனவு போல பல காட்சிகள் நடக்கும் இரவு முடிஞ்சது இது ரகசியம் ஏத்து உன்ன பல பக்கம் இட பக்கம் பார்த்து பொத்துல பரிமாறி இரவு நான் ஏத்து மினுங்க பெண்களின் பல பெண்ணியும் பார்த்து திங்களில் இருந்து யாரு அடுக்கடிக்கு